రామార్జుభేయాపాత్రం ధామ వైరాగ్యపూర్ణం శ్రీమద్వేంకటనాధార్యం వందే వేదాంతదేకం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామ్న మధ్యమాస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజైర్మరుక్మవ్యామోహతస్థితరాణి నాయమేనే అస్మద్గురోర్భగవతో సుదీగింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతిస్సర్వం విదేవ నియమేన వదన్వయానాం ఆద్యశన కులపతే ముకులాభిరామం శ్రీమత్తరంగిరిగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరసంహదా కైభట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖరయోగి వహాన్ భక్తాంగిరిరేణు పరకాళ హితీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనాన్మోదనం సర్వార్థదం శ్రీ సర్వోపవాక్మయం సహస్ర శాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం திருவழிநாடென்றும் தென்குர்பூரென்றும் மறுபணிய வன்பொருள் என்றும் மறுமறிகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாரும் வாயாலும் வன்புருகூர் வேணவினத்தாரே அல்லாதிருந்தேன் தனத்தாரும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா ஆண்டிகளும் சோழி வேலரங்கர் வன்புகள் மேலாந்த தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பண் பொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நெறியம் தரையாகி துக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓரும் குறுகேறுகோன் யாதிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியப்பிரசார கிரமாத் வியாபுர்வன் நிகமாந்தர்க்குணம் நிர்தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகவேசரி வேதாந்தாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தே சஹஸ்ர ஷட் சங்கக பாஷ்யகாரம் சடாரி ராமானம் அஹம் பிரபத்யே மாலை நன்னி தொழுதெழுமினோ வினைகடா காலை மாலை கமல மலரிட்டு நீர் வேலமேவதும் மருள் சூழ் திருக்கண்ணபுரத்து ஆளின் மேலால் மருந்தான் அடியினைகளே ஒன்பதாம் பட்டதே கடைசி திருவாய் மொழி மாலை நன்னி என்பதாக திருக்கண்ணபுரம் எம்பெருமானை பற்றியான திருவாய் மொழி மிகவும் விசேஷமானது ஆச்சரியமான ஒரு விஷயத்தை திருவாயுமொழியில் சொல்ல போகிறார். உபதேச ரூபமாக உபதேச ரூபமாக சாதிக்கிறார். திருக்கண்ணபுரத்திலே ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியணைகளே மாலை நன்னி தொழுதெழுவினோ நீங்கள் எல்லாம் திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய எம்பெருமானை ஆசிரியத்து அவன் திருவடிகளிலே தொழுது எழ வேணும் என்பதாக ஒரு விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். இதற்கு முன்னாடி மல்லிகை கமழ்தன்றலீருமாலும் என்பதாக நாம் பார்த்த அனுபவத்துக்கு நேர் எதிரான ஒரு அனுபவம். ஏனென்றால் முதலிலேயே எம்பெருமானை பிரிந்து ஆழ்வாரானவர் அந்த வியசனத்திலே அந்த துக்கத்திலே இருக்கார். அறுக்கும் வினையாயின அப்படின்னு அதிலேந்தே அவர் வந்து பலவிதமாக எம்பெருமானை சம்சேஷத்துக்காக ஆசைப்பட்டார். ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடைக்கவில்லை. அப்போ ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனை பிரிந்து பட்ட கஷ்டத்தை ஆழ்வார் ஒருவர் தாமே பட்டு அவர் அருளி செய்த பாசுரங்களை எல்லாம் பார்த்தோம். இப்பொழுது ஆழ்வார் பண்ணுகிற உபதேசத்தை பார்த்தால் திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமானை ஆழ்வார் அனுபவித்து அதனாலே அத்தியந்தம் பிரீதராகி நின்று நமக்காக அந்த உபதேசத்தை பண்ணுகிறார் அப்படிங்கிறது தெரியுது. இது எப்படி, இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வார்க்கு அந்த கஷ்டம் தீரும்படியாக அவன் சேவை சாதித்தான். ஆழ்வார் மிகவும் வியசனத்திலே இருக்கிறபடியினாலே அந்த கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று எம்பெருமான் சேவை சாதித்தானாம். இது எப்படி அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு ஆயர்குல பெண்கள் எல்லாம் ஒரு க்ஷணம் எம்பெருமானை பிரிந்து தரிக்க மாட்டாமல் இருக்கும் போது கண்ணன் உடனே அங்கே வந்து அவர்களுக்கு குளிர கடாட்சம் முதலானதை எல்லாம் செய்து அவர்களோட கலந்து ராசக்கிரீடை கோத்து அவர்களுக்கு ஆனந்த அனுபவத்தை கொடுத்தா போய் இங்கே ஆழ்வாருடைய கஷ்டம் எல்லாம் தீரும்படியாக திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்க அவனை கண்டு அந்த எம்பெருமானோடு கலந்து பரிமாறி அந்த பிரீதியிலே திளைத்து ஆழ்வார் இருக்கிறார். அப்பொழுது அருளி செய்த பாசுரம் இது. அப்படியே அதனாலே அந்த பிரீத்தினாலே என்ன பண்ற நமக்கு உபதேசம் பண்ணுகிறார், நீங்களும் திருக்கண்ணபுரத்தை எம்பெருமானை தொழுங்கள், அவனை ஆசிரியுங்கள் என்று பிரீத்தி பிரகர்ஷத்தாலே பரோபதேசம் செய்கிறார். அப்படின்னு ரொம்ப பிரீத்தி அதிகமானா நான் இந்த மாதிரி சந்தோஷப்பட்டேன் உங்களுக்கும் சொல்றேன் நீங்களும் ஆனந்தமா இருங்கோ என்று சொல்வோம் அல்லவா, அந்த மாதிரி ரீதியிலே ஆழ்வார் சொல்லுகிறார். இப்போ பிள்ளாந்தே சீசுக்கு என் சொல்லி ஒய்வன் இங்கு அவனை விட்டு என்று கிடந்து அலச் செய்தே அவனும் பசு மேய்த்து வந்து புகுழ அவர்கள் அவனோடு கலந்து பரிமாறினா போலே தம்முடைய விஷமும் தீரும்படி திருக்கண்ணபுரத்திலே அவனை கண்டு அவனோடு கலந்து பரிமாறி தம்முடைய பிரீத்திய திசைத்தாலே அனுகூல ஜனங்களை குறித்து. அப்படின்னு எப்படி ஆழ்வாருடைய பாவத்தை எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவ ஜனங்களுக்காக இந்த உபதேசம். ஆழ்வாருடைய உபதேசம் பலவிதமா இருக்கும். சில சமயம் அவைஷ்ணவர்களுக்காக உபதேசம் அப்படிங்கிற பொண்ணுவார், ஒன்றும் தெய்வம்ல அப்படிதான், ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மட்டும் யாதும் இல்லா அன்று நான்வன் தன்னோட தேவர்களோடு உயிர் படைத்தான் கொன்றம்போர் மணிமாடனேடு திருக்குருகூரதுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற எத்தெய்வம் நாடுகிறே, ஏன் பிற தெய்வங்களை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஆதிப்பிரான் இருக்கச்ச அப்படின்னு அவைஷ்ணவர்களை வைஷ்ணவர்கள் ஆக்குவதற்காக உபதேசம் அப்படின்னு சில இடத்துல உண்டு. சில இடத்துல அனுகூலர்களுக்காக சீவைஷ்ணவர்களுக்காக உபதேசம், நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் இழக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஸ்ரீவைஷ்ணவர்களுக்காக உபதேசம். சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார், அறுக்கும் வினையிலே பாக்கிய சம்ஸ்லேஷங்களே பகு பிரகாரமாக மனுரசித்து பிரார்த்தித்து பெறாமையாலே வியசனம் அதிமாத்திரமாய் அத்தாலே மானச அனுபவம் கலங்கி மல்லிகை கமல் தன்றரிலே விளம்ப அக்ஷமரா வியசனப்பட்ட ஆழ்வாருக்கு. அறுக்கும் வினையில இவருடைய ஆசை பிரார்த்தனை, ஆனா அது கிடைக்கல, அதனால துக்கம் அதிகமாச்சு. அதனால மல்லிகை கமல் அப்படிங்கிற திருவாய் மொழியில வியசனம் அதிகமாகி இவர் பாடக்கூடிய பாசங்கள் அதெல்லாம் தீரும்படி சர்வேஸ்வரன் தான் திருக்கண்ணபுரத்திலே நின்று அருளினபடியை காட்டி அருளி. சர்வேஸ்வரன் அப்படியே சேவை சாதிக்கானா. அப்ப அந்த பிரீத்தி, அது சரி பிரீத்தி இருக்கட்டும், ஆழ்வார் ஆழ்வார் ஒரு பிரார்த்தனை பண்ணார் இல்லையா, உண்மையை அடைவது என்னாலோ அப்படின்லாம் கேட்கிறார் இல்லையா, அதுக்கு என்ன பதில் அப்படின்னா முக்கியமான விஷயம் அதுதான் இந்த திருவயமில்லே இருக்கு. நாம் உண்மை என்றோ இழந்திரு நாம் என்றோ உண்மை இழந்திருக்கிறோம், இச்சரீர அவதானத்திலே நீர் அபேட்சித்தபடியே செய்கிறோம் என்று அருளை செய்ய இத்தாலே மிகவும் பிரீதராய். ஆழ்வாருக்கு அவ்வளவு பிரீத்தி வந்ததுக்கு காரணம் பெருமாள் அருளி செய்த ஒரு விஷயம். திருக்கண்ணபுரத்தை எம்பெருமா சொன்னாரா, ஆழ்வாரே என்னை பிரிந்து நீர் இத்தனை கஷ்டப்படணுமா, உண்மையில உண்மை பிரிந்துதான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், உண்மோட சேரணம் தான் ஆசைப்பட்டு இருக்கேன், இந்த சரீர அவசானத்திலே இந்த சரீரம் இருக்குள் இந்த சரீரம் முடிந்த உடனே உண்மையை நான் கூட்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அதனாலே ஆழ்வார் மிகவும் சந்தோஷப்பட்டார். இப்போ மிகவும் பீதராய், சாதாரண பீதி கிடையாது, மானச அனுபவம் இழந்திருந்த தம்முடைய வியசனம் தீரும்படி அவனோடைய கலந்து பரிமாறி அந்த பிரீத்தி பிரகர்ஷத்தாலே பரோபதேசம் பண்ணுகிறார். அப்படின்னு இது ஒரு பெரிய ஆனந்தம். அதாவது என்ன கேட்டா, மோட்சத்தை உடனே கொடுத்தால் பரம ஆனந்தத்தை உடனே கொடுத்தால் வரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது இருக்கட்டும், நான் உமக்கு கொடுக்கறேன் நீயே கவலைப்பட்டு இருக்கேன், ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தானா உமக்கு நானே கொடுக்கறேன் நீர் கவலை இல்லாம இருக்கும் அப்படின்னா அந்த சமயத்துல வரக்கூடிய ஆனந்தம் இருக்கும், அது உண்மையிலேயே ஆச்சரியமான ஆனந்தம். அப்படி பார்த்ததுதான் கொடுத்துருக்கேன். இப்ப பெருமாள் வந்து இந்த சரீரம் போகணும் தான் காத்துருக்கேன் ஆழ்வேரே, இந்த சரீரம் போன உடனே கட்டாயம் கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, அதனாலே அதிமாத்திர பிரீத்தராங்கிற ரொம்ப நேர பெருமாளை சிரிச்சா வர பகவத் அனுபவத்தினாலே வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் பெருமாள் இந்த மாதிரி வாக்கு கொடுத்தபடினாலே அதனாலே வந்த சந்தோஷம் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்கிறபடினாலே ஆழ்வார் ரொம்ப திருப்தராய். அப்படியானால் என்ன பண்ணலாம் கேட்டா, இப்படி சொன்ன இந்த திருக்கண்ணோரம் எம்பெருமானை நாம் தொழுதெழ வேணும், அவனுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு அதை செய்ய ஆரம்பித்து அதற்காக பரோபதேசம் செய்கிறார். ஜனங்களும் நீங்களும் திருக்கணபுரத்திலே சென்று எம்பெருமானுக்கு தொழுதிடுங்கள், அவனுக்கு அடிமை செய்து அவனை தொழுதிடுங்கள் என்பதாக உபதேசிக்கிறார். சரி, எப்படி எம்பெருமான் இப்படி சாதித்தான் அப்படிங்கறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, இங்கே பின்னாடி ஒரு பாசுரத்துல வரும், சரணமாகும் தனதான் அடைந்தானுக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமைந்த மதில் சூழ் திருக்கண்ண உரத்தரணியாளன் தனது அன்பர்க்கு அன்பாகுமே அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். எம்பெருமானை ஆசிரியத்து சரணாகிதி பண்ணவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் அப்படின்னு, அது வரைக்கும் தான் கால பிரதீட்சை. ரொம்ப நாள் இவாட்டி வைகுந்தம் கொடுக்கலாம், சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவான். அந்த மாதிரி எம்பெருமான் சொல்ல மாட்டான். அவன் அவசர பிரதீட்சன், காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு கையில வச்சுண்டு நாம வாங்கக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணமானால் இந்த சரீரத்தோடு இப்படியே கொடுக்க முடியாது. நாம என்னமோ சரீரம் எடுத்துட்டோம், எடுத்த சரீரத்தை முடிச்சாதானே மோட்சங்கிறது கிடைக்கும். இந்த சரீரத்திலே இருந்தா மோட்சங்கிறது கிடைக்குமா? அப்ப இவனுடைய சரீரம் எப்ப முடிய போகிறது என்று பார்த்து அது முடிந்த உடனேயே கொஞ்சம் கூட ஒரு க்ஷணம் கூட விளம்பம் இல்லாமல் உடனேயே எம்பெருமான் மின்னுலகம் தர விரைகின்றான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற பின்னாடி நான் வாட்டாற்றான் எம்பெருமானை. அந்த மாதிரி விண்ணுலகம் தர விரைகின்றான், உடனே எம்பெருமான் கொடுத்துடுறானா அவனுக்கு. அவ்வளவுதான் விளம்பம், விளம்பங்கள் அவனால விளம்பங்கள் கிடையாது. அதாவது இங்கே பிள்ளானே பின்னாடி சொல்ற, உடனே அவனுக்கு சீதை கொண்ட லோகத்தை கொடுத்து அவனோடு கலந்து தான் சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படின்னு எம்பெருமான் நினைக்கிறானா? அவனுக்கு அத்தனை துறை அப்படின்னு, அவனுக்கு அத்தனை துடித்துடுப்பு எல்லாம் இருக்கு. ஆனால் அதற்கு தடையாக இருக்கிறது நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தில் நாம இருக்கும்போது அதை பண்ண முடியாது. ஏன்னா என்னன்னா இது கர்மகிருத்தமான சரீரம், கர்மத்தினாலே வந்த சரீரம். இந்த கர்மம் போனாதான் இந்த மோட்சங்கிறது கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அதனால பகவான் என்ன பண்றான், அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், உனக்கு மோட்சம் கொடுக்கும் காலத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறானா, இதுதான் அவசர பிரதீட்சா அப்படின்னு சொல்றது. அவசர பிரதீட்சானா சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். நம் நினைவால் நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே அப்படின்னு தேசிய பிரபந்தத்துல சுவாமி சாதிக்கிறார். நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ, நீங்கள் இன்னைக்கே வரதான் கூட வாங்குவோம். இந்த சரீரத்தை விட்டுட்டு வருவதற்கு நீங்கள் தயாரா? இந்த சரீரத்தை விட்டுட்டு வருவதற்கு நீங்கள் தயாரானால் உடனே கொடுக்கிறேன். ஆனால் நம்மை போல இருப்பவர்கள்லாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு வரதுக்கு தயார் கிடையாது. நாம் எல்லாம் ஏதத் தேக அவசானே மாம் தொட்பாதம் பையஸ்வயம், சரீரத்தின் முடிவுல நாங்க வரோம், அடுத்த ஜென்மம் ஒண்ணு வேண்டாம், தயவு பண்ணி அதை மாத்திரம் கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு நாம பிரார்த்திக்கிறோம். ஆக நாம் இசையும் காலம், நாம் எந்த காலத்தை நாம் அங்கீகரிக்கிறோங்கிறது தான் வித்தியாசமே தவிர அவனாலே விளம்பம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்க. உண்மையில பார்த்தோம்னா எம்பெருமான் எப்ப மோட்சம் கொடுப்பான் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஆனா இங்க கதை வேற மாதிரியா இருக்கு. மோட்சம் கொடுக்கறான் அவன், அவன் எதிர்பார்த்தா நாம எப்போ வரப்போறோம், நாம எப்போ வரப்போறோம் அப்படின்னு சொல்லி நாம் இசையும் காலம், நாம் அங்கீகரிக்கும் காலம், எந்த காலத்திலே எம்பெருமானிடம் போவதற்கு நாம் சம்மதிப்போம் அப்படின்னு நம்முடைய சம்மதத்தை எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால அவசர பிரதீட்சத்துவம் அப்படிங்கிற எம்பெருமானுடைய குணமானது இந்த திருவாய்மொழியிலே தெரிகிறது. அவசரம் அப்படியே தமிழ்ல அவசரம்னா அர்த்தம் வேற, சம்ஸ்கிருதத்துல அவசரம்னா காலம் அப்படின்னு அர்த்தம், பிரதீட்சம்னா எதிர்பார்ப்புன்னு அர்த்தம். காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், நமக்கு மோட்சம் கொடுக்கும் காலத்தை எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நமக்கு மோட்சம் கிடைக்கும் காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருந்தா பரவாயில்ல. ஆனால் நமக்கு மோட்சம் சித்தம், எப்போ ஆனா மோட்சங்கிறது கட்டாயம் கிடைக்க போறது. நாம பெரிய அளவில் அதை எதிர்பார்த்துட்டாலும் இல்லை, மோட்சமா இருக்கிறது அது வரப்போ வரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லை, இவனுக்கு மோட்சம் எப்போது, ஏன்னா மோட்சம் கொடுப்பதற்கு அவன் சேதமா இருக்கான், உதுண்டா உடனே கூட கொடுக்கறது கூட எம்பெருமான் சித்தமா இருந்து அப்படின்னு. இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப கேட்டாலுமே இன்றே இசையில் இணையில் இசையற்பர் இனி பிறவும் நன்றே வருவதெல்லாம் நமக்கு வரம் ஒன்று இல்லதே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. இன்றே இசையில் இணையில் இசையற்பர், இன்னைக்கு என்னமோ சரின்னு சொன்ன வச்சுக்கோங்க, நம்ம மோட்சம் பேரேனா உடனே கூட்டும் போயிடுவோம், நமக்காக தான் காத்துட்டு இருக்கான். குன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்டனம் மத்திகிரி திருமால் ஒன்றே புகழ் அப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்ட அந்த எம்பெருமானிடம் சரணாகதி பண்ண உடனே அன்றே அடைக்கலம் கொண்டா அன்னைக்கே நம்மளே எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான். நாம சரணாகதி பண்ணியாச்சுன்னா எம்பெருமான் அப்புறம்தான் ஒரு நாள் ஏத்துக்கிறோம் நம்ம பண்ணிட்டோம். ஆனா எம்பெருமான் ஏத்துக்கிறானா இல்லையான்னு தெரியல. அது எப்ப ஏத்துக்கிறோம், இன்னொரு 10 ஜென்மம் கழிச்சு ஏத்துக்கிறேன், இன்னொரு 5 ஜென்மம் கழிச்சு ஏத்துக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் சரணாகதி பண்ண அடுத்த க்ஷணம் நம்மளே எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான். சரி உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க வந்து சேர்ந்துருக்கோம். ஆனா இந்த சரீரம் தான் எப்படி வருங்கோ அப்படின்னா, எனக்கு சரீரம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நான் மோட்சத்தை கொண்டுறேன்னு சொன்னா பரவாயில்ல. அப்படி சொன்னா இன்றே இசையில் இணைய இசை இருப்பார், உடனே சேர்த்துருவோம் அப்படி சொல்லல. நாம நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். உடனே எம்பெருமான் சரின்னு அவசர பிரதீட்சனாக காத்துருக்கான். நம்ம எப்போ ஒத்து போங்கிறத காத்து அவக்காக காத்துருக்கான். நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்றிலதே. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய காலம் இருக்கோ இல்லையோ அது நல்லதுதான். இதனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இந்த சரீரத்தோடு இருக்கோமே நினைக்க வேண்டாம். எம்பெருமான் கொடுத்த இந்த சரீரத்தை வைத்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு நாம் இங்கே இருக்கலாம். இந்த சரீரத்தை காரணம் வந்தது வந்தாச்சு, வந்ததுக்கு இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது கைங்கரியங்கள்ல நாம் பண்ணி கொண்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம மோட்சத்துக்கு போய் நன்றே வருவதெல்லாமே நமக்கு வர்றதெல்லாம் நல்லது. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நமக்கு என்ன ஒரு பெரிய சௌரியம்னா நமக்கு பரம் ஒன்று இல்லை, நமக்கு பரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மோட்சம் கட்டாய நிச்சயம் வரப்போகுது. அதனால நம்ம இனிமே நம்ம பொறுப்பு எதையும் சுமக்க வேண்டாம். கைங்கிறத மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா போறோம். ஐயோ போற வழியில அப்படின்னு அப்படின்னா எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இணையடி சேர்ப்பார், எம்பெருமான் தன் திருவிழா கட்டாயம் கூட்டிக் கொள்ள போயிறான் அப்படின்னு நம்முடைய நிலைமையை அழகாக அந்த பாசுரத்திலே சுவாமி தேசியம் அருளி செய்கிற அந்த நிலைமைதான் நமக்கு இப்ப இருக்கு. ஆழ்வார் அந்த நிலைமையில அருளி செய்கிற பாசுரம் தான். அதனால எம்பெருமான் வந்து அவசர பிரதீட்சனாக நின்று கட்டாயம் மோட்சம் கொடுப்பதற்காக எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த விஷயத்தை திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் ஆழ்வாருக்கு உணர்த்த ஆழ்வார் அதனாலே அத்தியந்தம் பிரீத்தராக இருந்து ஆக இப்படிப்பட்ட பாக்கியம், இப்படி எம்பெருமான் அவசர பிரதீட்சனாக காத்து கொண்டிருக்கும் போது இங்கே எம்பெருமானே அந்த எம்பெருமானே அப்படி சொன்ன எம்பெருமான் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தானே, அவனை மாலை நன்னி தொழுதெழுவினோ வெளியில் அவனை சேவியுங்கள் அப்படிங்கிற ஆக ஆச்சரியமான விஷயம் இது. முதலே சொன்ன மாதிரியாக நாம் எம்பெருமானுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கதை இல்லை இங்க. எம்பெருமான் நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கதை. நாம் வரண்டாசம் பண்ணி முடிச்சா நம்மளுடைய வரத்தை ஏற்றுக்கொண்டு இவன் என்னைக்கு வருவானோ இன்னைக்கு வருவானோ என்பதாக எம்பெருமான் ஆசையுடன் காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட பாவம் எம்பெருமானுக்கு இருக்கும், எப்படிப்பட்ட குணம் எம்பெருமானுக்கு இருக்கும், அதைத்தான் இந்த திருவாய்மொழியிலே சாதிக்கிறார் என்பதாக சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். இங்கேயும் இத்தால் திருவாய்மொழிக்கு அவசர பிரதீட்சத்துவம் என்கிற பகவத் குணம் பிரதிபாத்தியம் என்று சுஷிதமாயிற்று அப்படின்னு. அப்படிப்பட்ட அழகான ஒரு விஷயத்தை, அதாவது சரணமானால் வைகுந்தம் கொடுப்பான் எம்பெருமான், அதுவரை அவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு நாம் பரம பிரீதியோடு எம்பெருமான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறானே ஒருவன் அப்படின்னு அவன் விஷயத்தை பிரீதியோடு நாம் இங்கே கைங்கரியங்கள் செய்து கொண்டு இருக்க வேணும் என்கிற அதற்கான ஆழ்வாருடைய உபதேசத்தையும் இந்த திருவாய்மொழியிலே பார்க்க போகிறோம். இப்பொழுது இதே முதல் பாசுரம், மாலை நன்னி தொழு தொழுமினோ வினை கட காலை மாலை கமலமலரிட்டு நீர் வேலை மோதும் அதில் சூழ்த்து கண்ணபுரத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடி இணைகளே. திருக்கண்ணபுரத்திலே பெருமாளுடைய திருக்கோயிலை சுற்றி சமுத்திரம் இருக்கிறது, சமுத்திரத்தின் கரையில தான் கோயில். அதனால சமுத்திரத்து அலைகள் எல்லாம் மதில்களிலே கோயில் திருந்திர்களிலே மோதுகின்றன. அப்படி வேலை மோதும் மதில், அந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆளின் மேலால் அமர்ந்தான். ஆள் அப்படின்னா ஜலம், ஜலத்து மேல ஆள், ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் இருக்கு, ஜலத்து மேலே ஒரு ஆலையலை, அந்த ஆலையிலே அமர்ந்தான். நல்ல ஏகாரண சமுத்திரத்திலே மொத்தமும் சமுத்திரமா இருக்கும்போது அதுல ஒரு ஆலையில அதுல எம்பெருமான் பிறந்த கோலத்திலே அந்த வடபத்திர சாயி எம்பெருமான் இருந்தான். அவனுடைய அடி இணைகள் திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளையே நாம் தொழுது எழவேனும். மாலை நன்னி எம்பெருமானை ஆசிரியித்து அவனுடைய திருவடிகளையே தொழுது விழுங்கள். வினை கட நம்முடைய பாபம் போகும்படியாக. காலை மாலை கமலமலர் திணீர், காலை மாலை எல்லா வேளையிலுமே கமலமலர் அப்படின்னு தாமரை புஷ்பங்கள் எல்லாம் இட்டு நீங்கள் எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுது எழ வேணும். அதை ஆசிரியத்து அதுக்கு கைங்கரியத்தை தொழுதுனா சேவித்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி எழுமின் அப்படின்னா உஜ்ஜீவியுங்கள் அப்படின்னு அர்த்தம். எழுமினோ அப்படின்னா உஜீவங்களேன், ஜனங்களே நீங்கள் இப்படி உஜீவங்களே நம்மை பார்த்து உபதேசம் செய்கிறார் நீர் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல மாலையின் நன்னி மால் அப்படின்னா எம்பெருமான் சர்வேஸ்வரன், நமக்கிட்ட வியாமோகத்தை உடையவன், நமக்காக காத்து கொண்டிருக்கும் அளவு நமக்கிட்ட வியாமோகத்தை உடையவன். அவனை நன்னினா அவனை பற்றின்னு அர்த்தம், அவனை ரட்சகனாக பற்றி கொண்டு அவனை ஆசிரியத்துக் கொண்டு. அப்புறம் தொழுதொழுமினோ, எதை தொழுதொழுமினோம் அப்படின்னா வேலைமோதும் மகிழ்ச்சியில் திருக்கண்ண பொறுத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அடியணைகளே தொழுதொழுமினோம் அப்படின்னு. முதல்ல சொன்ன மாதிரி வேலை மோதும் மதில் அப்படின்னு ஆச்சரியமான திருக்கண்டபுரத்துல எம்பெருமான் சமுத்திரம் பர்வதம் திருக்கண்டபுரத்துல அது விசேஷம் சொல்றாவா, ஒரே திவ்ய தேசத்திலேயே சமுத்திரம் பர்வதம் புஷ்கரன் எல்லாம் இருக்கான். இது ஒன்னொன்னு ஒவ்வொரு திவ்ய தேசத்துல இருக்கும், ஆனா திருக்கண்டபுரத்துல எல்லாமே இருக்கான். இப்படி வேலை மோதும் திருக்கண்டபுரத்துல கண்ணனுடைய நகரம் அது, அதுல எம்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும்போது ஆளின் மேல் ஆசின்னு சொல்றார் வடதிசை எம்பெருமானை சொல்றார். அதாவது அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியத்தை சொல்லுகிறதாம். இது எம்பெருமானுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு இருந்தாதான் நமக்கு மோட்சம் கொடுக்க முடியும், இல்லாட்டா மோட்சம் கொடுக்க முடியாது. எம்பெருமான் ரட்சகன் அப்படின்னா நம்ம கூட சரணாகி பண்ணி வச்சு நமக்கும் கூட மோட்சம் கொடுத்தானா இப்படிப்பட்ட சாத்துரியம் எம்பெருமானுக்கு இருக்கணும். ரட்சணம் பண்ணும்போது அப்படிப்பட்ட சாத்துரியம் உடையவனான் அவன், அவனால யாரையுமே ரட்சிக்க முடியும், எம்பெருமானாலே நம்மையும் கூட ரட்சிக்க முடியும். அதை புரிய வைப்பதற்குதான் எம்பெருமான் ஆளின் மேல சகிச்சிருக்கான். கேட்டா ஆல மரத்தினுடைய இலைங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும், மரம் தான் பெருசா இருக்குமே தவிர ஆலமரம் பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா இலை ரொம்ப சின்னதா. நம்மள இப்ப வாழை மரம் இருக்கும் இல்லையா, வாழை மரம் சின்னதுதான், ஆனா இலை பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு. கும்பகோணத்தை வாழைமலை தஞ்சாவூர் பக்கம் வாழைமலை இலை வாழை மரத்தினுடைய இலையை பார்த்தோம்னா ஒரு இலையில ரெண்டு பேர் மூணு பேர் படுத்துக்கலாம், அந்த மாதிரி இலையெல்லாம் இருக்கும். சின்ன வாழை மரத்துல பெரிய இலை இருக்கும், ஆனா பெரிய ஆலமரம் பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா அதனுடைய இலைங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும். அப்போ பெரிய சமுத்திரம் ஒண்ணு, பிரளய காலத்து சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்துல ஒரு ஆல இலை, அந்த ஆல இலையில எம்பெருமான் சயனித்துட்டு இருக்கான், கண்ணன் சயனித்து கொண்டிருக்கிறான், அவன் தான் சம்ஹாரம் பண்றான், அவன் தான் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் தன் திருவயிற்றிலே உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு ரட்சிக்கிறான் அப்படின்னா பிரளய காலத்திலே எல்லாரையும் ரட்சிப்பவனுக்கு ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையோ. பொதுவாகவே ரட்சகன் அப்படின்னாலே ஒரு சாமர்த்தியம் வேணும், யார் சாமர்த்தியம் இருக்கோ அவன் தான் ரட்சிக்க முடியும். ஏன்னா எல்லா ஆபத்துல இருந்து எல்லாரையும் ரட்சிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவரவருக்கு ஏற்றவாறு ரட்சிக்கணும், அதுக்கே ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். அதுவும் பிரளய காலத்துல ரட்சகன்னா மகா சாமர்த்தியம் வேணும். அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் உண்டானா தனக்கு அகடித்த கடனா சக்தி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு லீலை எல்லாம் பண்றான். ஏன்னா இதை யார்ட்டு கேட்டிருக்கோமா, ஆலய ஏற்படுத்திருக்கு குழந்தை அகடித்த கட்டண சாமர்த்தியத்தை இது தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆளின் மேல் ஆள் அமர்ந்தான் அடியினைகளே, அப்படிப்பட்ட சாட்சாத் சுவாமி சொல்றார், வடதளத்திலே கண் வளர்ந்தருளின் அவனான ஆசிரித ரட்சணம் உபயுக்தமாக அகடித கடனா சக்தியை சூச்சிப்பித்தபடி எப்படி வேணாலும் ரட்சணம்னா எப்படி வேணாலும் எம்பெருமானம் செய்ய முடியும், எதை வேண்டுமானாலும் நடத்த காட்ட முடியும் அப்படிங்கறத காமிக்கிறது. அது சகல லோகத்தையும் சுருக்கி தன் தெருவீட்டிலே வைத்தவன், பின்னாடி மொத்த லோகத்தையும் விரித்து சிருஷ்டி பண்ண போறான் அப்படின்னு வரும். அவனுடைய அடியினைகள் ஆனா திருவடி, இரண்டு இரண்டு திருவடிகள் இணையாக இருக்கக்கூடிய இரண்டாக இருக்கக்கூடிய அடியணைகளை தொழுது எழுமினோ, அதை தொழுது எழுங்கள் அப்படிங்கிற தொழுதுனா சேர்க்கணும் அர்த்தம், அதாவது சேஷ சேஷத்து பாவத்தோட கைங்கரியத்தை பண்ணி உஜ்ஜீவியுங்கள். காளிமாலை கமல மலர் திணீர், காளிமாலை கார்த்தாலை சாயங்காலமும் எப்பவுமே திருக்கண்ண புறத்துல கார்த்தாலையும் சாயங்காலமும் கமல மலர் புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வைத்து நீர் நீங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த நீங்கள் அப்படின்னா எம்பெருமானை ரட்சகனாக பற்றி இருக்கக்கூடிய நீங்கள் அப்படின்னு. சம்சார துக்கத்தை தாண்டி போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற நீங்கள், சம்சார துக்கத்தை சம்சார துக்கத்தை தவிர்த்து உங்களுக்கு மோட்சம் தருகிறேன் அப்படின்னு எம்பெருமான் அருளி செய்ய, அதனாலே ஆஸ்வாசத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள், எம்பெருமானுக்கு காலை மாலை கமலம் எழுத்து சமர்ப்பியுங்கள். வினைகடன்னா பாபம் கடன்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா பாபத்தை போக்கி மோட்சம் தரேன்னு எம்பெருமான் சொல்லிட்டாங்க, அதனால இப்ப வினை கடன்னா துக்கம் போகும்படியாக அர்த்தம். அதாவது ஒரு இடம் ஒரு காரியம் பண்ணிருக்கும், ஒரு விதத்தை பார்த்தா என்ன கேட்டா மோட்சம் போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்தை விட்டுட்டு உடனே மோட்சம் போறதுக்கும் தயாரா இல்ல, ஆனா மோட்சம் போகவும் சம்சாரத்துல இருந்துட்டே இருக்கணும், ஆனா மோட்சமும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டா, சம்சாரத்துல சாம்சாரிக்க துக்கங்கள்லாம் இருக்கும், இந்த துக்கங்கள்லாம் போகணும். மோட்சம்னு ஒண்ணு போயிட்டான்னா சாம்சாரிக துக்கங்கிறது கிடையவே கிடையாது, பகவத் அனுபவம் ஆனந்தம் மட்டும்தான். இங்க இருந்தா சாம்சாரிக துக்கம் தவிர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சம்சார துக்கத்தை குறைத்து கொண்டு இங்கேயே பகவத் அனுபவத்தை பெறலாம். இங்க இருக்கிற காரியத்தில் இங்க இருக்கிற காலத்துல அதான் பண்ண முடியும் நம்மளால. அதனாலே எம்பெருமான் கட்டாயம் மோட்சம் கொடுக்க போறான், மரணமானால் வைகுந்தம் கொடுப்பான், அதனால இருக்கிறபடினாரே இருக்கிற நாம் இருக்கக்கூடிய காலத்திலே நம் வினை கெட நம்முடைய சம்சார துக்கங்கள் எல்லாம் போகும்படியாக திருக்கணவரத்து எம்பெருமானிடம் கைங்கரியங்கள் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல விலை அப்படின்னா துக்கம்னு அர்த்தம், வினைனா பாபம்தான் அர்த்தம், துக்கங்கிறது லட்சணையா கிடைக்கிற அர்த்தம் சாதிக்கிறாங்க சாஸ்திரி. அதாவது இந்த இடத்துல பாபங்கிற அர்த்தம் பொருந்தாது, அதனால பாபத்தானே வரக்கூடிய துக்கம் சம்சார துக்கம் அர்த்தம். சம்சாரத்தில் இருப்பவர்களே, நீங்கள் சம்சாரத்தில் இருந்து கொண்டே எம்பெருமான் திருவடியை ஆசிரியத்து மோட்சம் கிடைக்கும் என்பதாக ஒரு வாக்குறுதியை பெற்று ஒரு நம்பிக்கையை வைத்து இருப்பவர்களே, எம்பெருமானால் அருளப்பட்டவர்களே, மரணமானால் வைகுந்தம் கிடைக்கும் என்பதாக அந்த ஒரு நினைவிலே இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் இருக்கும் காலம் இந்த சரீரத்தை ஒத்துக்கொண்டு விட்டீர்கள், சம்சாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், இந்த காலத்தில் சம்சார துக்கம் போகும்படியாக திருக்கண்ணமூர்த்தி எம்பெருமான் அடையிலே காலை மாலை கமல மலர்த்து நீர் இறங்கிவினோம் இல்ல அவனை தொழுது விடுவினோம் என்பதாக சாதிக்கிறார். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் காலை மாலை அப்படின்னு இருக்கு, கார்த்தாலையும் சாயங்காலமும் அப்படின்னு இருக்கும். அப்ப ரெண்டு வேளை போய் கைங்கரியம் பண்ணணுமா, கார்த்தாலையும் சாயங்காலம் பண்ணணுமா, சாயங்காலம் எப்ப பண்ணணும், ராத்திரி பண்ணலாமா இல்ல சாயங்காலமே பண்ணலாமா, மாலைனா ராத்திரின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு அப்படியா, கார்த்தாலை எப்ப பண்ணணும்னா அதெல்லாம் இல்ல, எப்பவுமே பண்ணலாங்கிறதுதான் காலை மாலை அப்படின்னு. காலை மாலைனா காலையும் மாலையும் அப்படின்னா எந்த சமயத்தில் வேணுமானாலும் நீங்கள் பெருமானுக்கு கைங்கரியம் செய்யலாம், இதுக்கு ஒரு கால நியமம் இல்லை என்கிறார் அப்படின்னு சீசுக்தி. அதாவது சர்வசமாசிரியனாய் கொண்டு திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருந்த எம்பெருமானை ரட்சகனாக பற்றி அவன் திருவடிகளை கமல மலரிட்டு நீர் வினைகட தொழுதிடுமின், இதுக்கு ஒரு கால நியம அபேட்சையும் இல்லை என்கிறார். இதை செய்வதற்கு இந்த காலத்திலாம் செய்யணும் அப்படிங்கறது கிடையாது, காலா மாலை எப்ப வேணா செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க காலை மாலை வந்திருக்கு. காலை மாலைன்னா சில சமயம் கால நியமம் சொல்லும், உதாரணமாக சாயம் ஜுகோதி அப்படின்லாம் வேதத்துல வரும், அக்னிஹோத்திரம் பண்ணும்போது காலையும் மாலையும் அக்னிஹோத்திரம் பண்ணணும், அதுக்கு சாயம் ஜுகோதி பிராத்தர் ஜுகோதி அப்படிலாம் விதி இருக்கு. சாயம் பிராத்தர் ஜுகோதி அப்படின்னா காலை மாலை செய்துன்னு அர்த்தம், கரெக்ட். சரியா காலையில அக்னிஹோத்திரம் பண்ணணும் சூரியோதய காலத்துல, சரியா மாலையில அக்னிஹோத்திரம் பண்ணணும் சூரிய அஸ்தமன காலத்துல, அந்தந்த சமயத்துல கரெக்டா பண்ணி இருக்கணும் அப்படி ஒரு நியமம் உண்டு. அந்த மாதிரியாக ஒன்னொருத்துக்குமே கால நியமம் அப்படிங்கிறது உண்டு. சந்தியா வந்தனா அதுக்கு கால நியமம் உண்டு, காத்தாலம் மத்தியானம் சாயங்காலம், பிரம்மயஜனா அதுக்கு கால நியமம் உண்டு, உதித்தே சூரியே அப்படின்னு வரும், சூரியன் உதிச்சப்பறம் சந்தியானம் பண்ண அப்புறம் தான் பிரம்மயஜனங்கிறது பண்ணணும் அப்படி, மாத்தியானிகனா அதுக்கு கால நியமம் உண்டு, வித்யா காலம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு காலம் குள்ளியோ. திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை அவன் திருவடிகளை தொழுதேட மாலை நன்னினா எம்பெருமானை ஆசிரியத்து அப்புறம் தொழுது எழுமின் அப்படின்னு சொன்னா அவனை சேவித்து கைங்கரிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இதுக்கு என்ன கால நியமம் அப்படின்னா, ஒரு கால நியமில் காத்தால சாயங்காலம் எப்ப வேணா போகலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை இருந்தது. எப்ப செய்யலாம், எப்ப வேணா காத்தாலே சாயங்காலம் எப்ப போனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அர்த்தம் இங்க காலை மாலைன்னு வந்திருக்கு. அதனால்தான் இதுக்கு ஒரு கால நியமம் இல்லை என்கிறார். காலை மாலை சாட்சா இது உபலட்சணம், உங்களுக்கு கூடின ஏதேனும் ஒரு காலத்திலே என்றபடி காலை மாலையும் சொல்லி காத்தால சாயங்காலம் அர்த்தத்துல இல்ல, உபலக்கணம் ஏதாவது காலத்துல அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு. மாலையின தொழுதெழுமையோ விடைகள காலை மாலை கவல மலருட்டு நீர் வேலை மோதும் மகிழ்ச்சி திருக்கண்ணபுரத்து ஆளின் மேல் ஆழமர்ந்தான் அடிக்கிணைகளே. சர்வ காலத்துக்கும் உபலக்ஷணம், எல்லா காலத்துக்கும் எப்ப வேணா சொல்லான்னு அர்த்தம். இதுக்கு உதாரணமா கூட ஒண்ணு சொல்லுறேன், பிராத்த நிஷிதா சந்தியா மத்தியானாதிஷம் ஸ்மரன் நாராயண மவாப்னோதி சத்ய பாபக்ஷயான் நரஹா அப்படின்னு ஒரு வாக்கியம் சாதிக்கிறேன். கார்த்தாலியோ சாயங்காலமோ எப்பவும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருந்தால் பாபம் போகும் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நாராயண நாமத்தை எப்ப சொல்லணும்னா பிராத்தா கார்த்தால நிஷி ராத்திரி சந்தியா சந்தேல மத்தியானம் மத்தியானத்துல சொல்லுவோம்னா கரெக்டா அப்பதான் சொல்லணுங்கிறது கிடையாது, எப்ப வேணா சொல்லாங்கிற அர்த்தத்துலான்னு சொல்றேன். அந்த மாதிரி கொண்டு போயிடும். கள்ளவிடும் மலரிட்டு நீரெறிஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளிய இந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் உள்ளே நாளும் தொழுது எழுமினோ தொண்டரே. இந்த திருக்கண்ணபுரத்துல எம்பெருமான் வெள்ளியைந்த மதில் சூழ் சுக்கரன் மேல சுக்கரன் இருக்காள் யாகாசத்துல சுக்கரன் வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்தை அந்த எம்பெருமானை உள்ளே மனசாலை நினைத்து எப்பொழுதுமே தினமுமே தொழுது எழுமின் அவனை சேவித்து கைங்கரியங்கள் செய்து உஜ்ஜீவியுங்கள் அப்படின்னு. திருக்கண்ணபுரம் எப்படி இருக்குன்னா நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை, நிறைய நண்டுகள் எல்லாம் இருக்கு, நண்டுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய வயல்களாலே சூழ்ந்த கிடங்கு அப்படின்னா அகழின்னு அர்த்தம். அந்த அகழி பக்கத்துல சுத்தி அகழி இருக்கும், அந்த அகழில நிறைய அகழி பக்கத்துல வயல்கள் இருக்கு, அந்த வயல் நண்டுகள்லாம் இருக்கான். அழுவார் பாடுகிற கணக்கில் எல்லா ஜீவிகளுக்கும் ஆசிரியமாக இருக்கு அப்படின்னு அந்த எம்பெருமானை கள்ளவிடும் மலரிட்டு நீர் எறிஞ்சுவேன் நல்ல மது தேன் சொரியக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து நீங்கள் எம்பெருமானை ஆசிரியுங்கள் என்பதாக அர்த்தம். இந்த போன பாசரத்திலையும் இதே விஷயம் தான் சொன்ன, நாளும் தொழுதெழு மீனும் அப்படின்னு தான் சொல்றேன். தொண்டரே தொண்டர்னா எம்பெருமானுக்கு தாசர்களாக எம்பெருமான் திருவடியிலே கைங்கரியம் பண்ணுவதற்கு விருப்பத்துடன் இருப்பவர்களே அப்படின்னு இருக்கும். அப்போ வேலை காலை மாலை அப்படின்னு சொல்லி தொழுது எழுமினோம் அப்படின்னு மாலை நன்னி தொழுது எழுமினோம் தானே சொல்றேன், இங்கேயும் அதுதான் சொல்றாரு. அதிகப்படியான விஷயம் என்னன்னு கேட்டான்னா திருக்கண்ணபுரம் உள்ளி திருக்கண்ணபுரத்தை மனசாலே சிந்தித்து நெஞ்சாலே நினைத்து கொண்டு, அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் இடத்திலே அதுக்கு அதை மனசாலே எம்பெருமானை நினைத்து கொண்டு நெஞ்சாலே நினைத்து கொண்டு இறைஞ்சுமின் அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படை விஷயத்தை சொல்ற, மனசுல பிரீத்தியோட செய்யணும். ஏதோ வந்தோம் செஞ்சோம் போனோம் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது அப்படின்லாம் ஆயிடுது. சில சமயம் சந்தியாவந்தம் எல்லாமே இடுகு மணி ஆயிடுத்து, அரை மணி ஆயிடுத்து, மேல ஒரு காரியம் இருக்குன்னா வேகமாக சந்தியாவந்தம் என்ன பண்ணோன்னே தெரியாது, பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கோம். சந்தியாவந்தம் ஆகட்டும் திருவாராதனம் ஆகட்டும் அப்படி இல்லாமல் திருக்கண்ணபுரம் உள்ளி திருக்கண்ணபுரத்தை மனசாலே தியானித்து அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கரிச்சிருக்கு அப்படின்னு சேவை கொண்டு போறது இருக்கட்டும். இங்கே இருந்து திருக்கண்ணபுரத்திலே காலை மாலை கமல மலரிட்டு இறைஞ்சுவதற்கும் அந்த மாதிரியாக கள்ளவிழும் மலரிட்டு நீர் இறைஞ்சுவேன் அப்படின்னு சொல்லும்படியாக கள்ளவிழும் மலரிட்டு எம்பெருமானை நாம் ஆசிரியப்பதற்கும் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதற்காக எம்பெருமான் திருக்கண்ணபுரத்திலே வந்து எழுந்தானே நமக்காக அப்படின்னு அதையெல்லாம் நினைத்து பார்த்து அவனுக்கு கைங்கரியம் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாடத்துல அருளி செய்கிறார். அதனால பிள்ளானுடைய சீசுக்கு கள்ளவிழும் அவன் திருவடிகளை கள்ளவிழும் மலரிட்டு நீர் இறைஞ்சும் இடத்தில் அவற்றை நெஞ்சாலே நினைத்து கொண்டு நாளும் இறைஞ்சுவேன் என்கிறார். அவன் திருவடிகளிலே நம் கைங்கரியம் செய்யும் போது மனசாலே அதை தியானித்துக் கொண்டு கைங்கரியம் செய்ய வேணும் அப்படிங்கிற விஷயம் இந்த பாடத்துல அர்த்தம் பார்க்கும்போது கள்ளவிழும் மலரிட்டு நீரெறிஞ்சும் கள்னா தேன் அவிழும்னா சொரிகிற அப்படின்னு அர்த்தம். தேன் சொரிந்து கொண்டிருக்கிற மலர் புஷ்பங்களை இட்டு சமர்ப்பித்து நீர் இறைஞ்சுவின் தொண்டர்களாக எம்பெருமானிடம் கைங்கரியம் பண்ணுவதற்கு இப்போது சித்தமாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி எம்பெருமானை ஆசிரியுங்கள். நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை, நள்ளி அப்படின்னா பெண் நண்டுகளுக்கு நள்ளின் பெயராம். வயல்ல ஜலத்துல நண்டுகள்லாம் இருக்கும், நண்டுன்னு சொல்றோம், அதே பெண்ணா இருந்தா நள்ளி அப்படின்னு பெயரா. அப்புறம் நள்ளி சேரும் வயல் அப்படின்னா நிறைய நள்ளிகள்லாம் நண்டுகள்லாம் நிறைய இருக்கு அந்த வயல்ல. இத்தாலே நித்திய ஜல சமிருத்தி சூழ்ச்சிதே, நிறைய ஜலம் இருக்கு, நிறைய பயிர் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஜீவெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வயல் சூழ் கிடங்கு, வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிடங்கு அகழி, அந்த அகழி பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வெள்ளி ஐந்த மதில் சூழ் மதில் சுத்தி அகழிய இருக்கப்படும். வெள்ளி ஐந்த மதில் சூழ் வெள்ளினா சுக்கன் ஆகாசத்துல இருக்கான், ஏ இந்தன சமீபத்தில் வெள்ளியை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய மதில் சூழ் திருக்கணும். திருக்கணுத்த மதில்னா அத்தனை உசரமாக இருக்கும். திருக்கண்ணபுரம் உள்ளி திருக்கண்ணபுரத்தை உள்ளி திருக்கண்ணபுரத்தை சிந்தித்து நாளும் தொழுதெழுமினோ தொண்டரே, நாளும் தான் முன்னாடி சொன்ன மாதிரி காலை மாலை எப்ப வேணா சொல்லலாம், எல்லா சமயத்திலும் அவனை தொழுதெழுமினோம்னு. இந்த பாசுரத்துல திருக்கண்ணபுரம் உள்ளின்னு தான் இருக்கு, ஆனா இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணும்போது எம்பெருமான் திருவடிகளையும் நெஞ்சாலையும் நினைத்துக் கொண்டு அப்படிங்கிற திருக்கண்ணபுரம் மட்டும் அல்ல, அதாவது சாக்ஷாத் சுவாமி திருக்கண்ணபுரம் அது இது அஜகல் லட்சணை அவ்வூரிலே எழுந்தறிக்கிற எம்பெருமான் திருவடிகளை என்றபடி அப்படின்னு. திருக்கண்ணபுரம்னா திருக்கண்ணபுரத்துல இருக்கிற எம்பெருமான் அர்த்தத்துலதான் ஆழ்வார் சொல்லியிருக்க. அந்த எம்பெருமான் திருவடிகளை தியானித்து எம்பெருமான் திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்யும் போது அந்த திருவடிகளை தியானித்து புஷ்பத்தை சமர்ப்பியுங்கள் அப்படின்னு. பொதுவாகவே எதை எப்பொழுது சமர்ப்பித்தாலுமே அதை தியானம் பண்ணிட்டு சமர்ப்பிக்கணும்னு ஒரு வழக்கம் வேதத்துல உண்டு. யாகத்தெல்லாம் கூட குமங்கள்ல பண்றோம் முடிவா நெய்யினாரே, அப்பெல்லாம் அந்தந்த மந்திரம் அந்தந்த மந்திரத்துக்கு தேவதை எல்லாம் உண்டு. அப்ப எந்த தேவதையை யாகுடோ தான் தேவதா மனதாத்யாயன்னு தான் வரும், மன பிரஜாபதி மனதாத்யாயன் அப்படிலாம் வரும். அரசனாலே அவரை தியானம் பண்ணிக்கணும், அந்த தேவத்தையை தியானம் பண்ணிட்டு அப்படிதான் அதை சமர்ப்பிக்கணும். அப்படிதான் கணக்கு, பொதுவாகவே எல்லா இடத்துலயும் அப்படிதான் ஒரு கணக்கு. அப்புறம் சரி சொன்னான எம்பெருமானை தியானம் பண்ணிட்டு இப்ப ஆதார சக்தி தர்ப்பணமும் இல்ல தேவரிசித்து தர்ப்பணம் முதலானதெல்லாம் பண்ணும்போதும் சர்வேஸ்வரன் எம்பெருமானே மனசால தியானம் மடிந்து பண்ணுங்கோ அப்படின்னு தான் பாஷ்யகாரர் சாதிச்சுக்கிறார் நித்தியத்துல. அதே மாதிரி கைங்கரியம் எது பண்ணும் போதே எம்பெருமானுடைய திருவடிகளை தியானம் பண்ணிக்கொள்ள வேணும், நினைத்து கொண்டே பண்ண வேணும் அப்படின்னு அர்த்தம். நாளும் தொழுது வேணும் அப்படிங்கிறது முன்னாடி காலை மாலை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், அதாவது இதுக்கு கால நியமங்கள் கிடையாது, எப்பொழுது வேணுமோ நாளும் தான் தினமும் மாத்திரம் அர்த்தம் இல்லை, எல்லா வேலைகளும் அப்படிங்கிற அர்த்தத்திலயும் வந்திருக்கு. தினமும் தானம்னா தினமும் அர்த்தம், அதாவது இந்த வாரத்துல இன்னைக்கு போகலாம் திங்கட்கிழமையா செவ்வாய்க்கிழமையா அப்படின்னா கேட்கக்கூடாது. தித்தியாதி கால நியமம் இல்லை அப்படிங்கிற இதுக்கு திதி இந்த தித்தியில போனோம்னோ இந்த கிழமையில போனோம்னோ கிடையாது. அதெல்லாம் கூட சில வைதிக கிரமங்களுக்கு உண்டு இல்லையோ, இந்த திதியில பண்ணணும் இந்த திதியில பண்ணக்கூடாதுன்னு எத்தனையோ உண்டு இல்லையா. இப்ப இன்னைக்கு கிரகணம், இப்ப கிரகண காலத்துல பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லதெல்லாம் இருக்கு. பௌர்ணமியில அமாவாசையில பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லதெல்லாம் இருக்கு. பௌர்ணமியில அமாவாசையை தவிர மீதி நாள்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சமுத்திரஸ்தானம் எல்லாம் பௌர்ணமி அமாவாசையை தவிர மீதி நாள்ல பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. கிரகணத்துல பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி நியமங்கள்லாம் கிடையாது. என்னைக்கு வேணா சேவிக்கலாம், எப்ப வேணா சேவிக்கலாம், போன பாசத்துல வந்து என்னைக்கு வேணாலும் சேவிக்கலாம் இந்த பாசத்துல இருந்துன்னு வச்சுக்கலாம். கள்ளவிடும் மலர் இட்டு நீர் அறிஞ்சுவேன் அள்ளி சேர்க்கும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளி ஐந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதெழுமினோ தொண்டரே தொண்டர் நந்தம் துயர் போக நீரேகமாய் விண்டுவாடா மலரிட்டு நீர் அறிஞ்சுவேன் மண்டுவாடும் பொயில் சூழ் திருக்கண்ணபுர தண்டவானன் அமரர் பெருமானையே. தொண்டர்களே, உங்களுடைய சம்சார துக்கம் போகும்படியாக நீங்கள் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டு நன்கு மலர்ந்த வாடாத மலர்களை இட்டு அவனை பார்த்தீருங்கள். வண்டு பாடும் பொழில் வண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பொயில் சூழ்ந்து திருக்கண்ணபுரத்து அண்டவானம் சகல் அண்டங்களையும் பிரம்மாண்டங்களையும் நிர்வாகம் செய்யக்கூடிய பிரம்மாண்ட அதிபதியான எம்பெருமான் அமரர் பெருமான் நெத்தையூரி நாயகன் அவனை நீங்கள் வண்டுவாடா மலரிட்டு விண்டுவாடா மலரிட்டு நீர் எறிஞ்சுமின். விண்டுனா மலர்ந்து வாடாதனா வாடாத மலரிட்டு நீர் எறிஞ்சுவின் என்பதாக அர்த்தம். இங்க இந்த பாசுரத்துல அதிகப்படியாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருந்த மனுக்கு அனன்ய பிரயோஜனராய்கொண்டு அடிமை செய்யுங்கள் என்கிறார். வேற பிரயோஜனம் எதுவும் எதிர்பார்க்காமல் அவனுக்கு கைங்கரியம் செய்யுங்கள். கைங்கரியம் செய்து என்ன மாசம் என்ன சம்பளம் கிடைக்கும் கேட்காதுங்க. இது பாசுரத்துல நீர் ஏக்கமாய் அப்படின்னு இருக்கு. தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் ஏக்கமாய் விண்டு வாடாமலரிட்டு நீர் எறிஞ்சு மின். நீர்னா நீங்கள், ஏகமாய் அப்படின்னா ஒன்றாகவே ஒரே மாதிரியாகவே, விடாமல் அப்படின்னு அர்த்தம், விடாமல் இதே பண்ணும். ஏகம் அப்படின்னு சொல்லவும் இல்லையோ, ஏகப்பட்ட காரியம் இருக்குன்னு சொல்லவும் இல்லையோ. ஏகப்பட்ட காரியம்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா ஒரே காரியமே அத்தனை விடாமல் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவிச்சின்னமாய் அனன்ய பிரயோஜனமாய் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சாதிக்கிற வேற பிரயோஜனம் எதிர்பார்க்காமல். ஏன்னா பிரயோஜனம் எதிர்பார்த்தா வச்சுக்கோங்க, அப்ப பிரயோஜனம் கிடைச்சோடனே அது முடிஞ்சு விடும். நம்மளே நம்மளே ஏதோ ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கணும், ஒரு பிரயோஜனம் கிடைக்கணும், நம்ம ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சோம், அந்த பிரயோஜனம் கிடைச்சாதுன்னா ராமாயணத்தை நிறுத்திடுவோம், அவ்வளவுதானே. அந்த மாதிரியாக ஒரு பிரயோஜனத்துக்காக கைங்கரியம் பண்ணுபவர்கள் அந்த பிரயோஜனம் கிடைத்தவாறே அந்த கைங்கரியத்தை விட்டு விடுவார்கள். ஆனா பிரயோஜனம் இல்லாமல் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக கைங்கரியம் பண்ணுவார்கள், ஏகமாய் கைங்கரியம் பண்ணுவார்கள், விடாமல் கைங்கரியம் பண்ணுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இங்க ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், விடாமல் கைங்கரியம் பண்ணுங்கள்னு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, பிரயோஜனத்தை எதிர்பார்த்தா விட்டுடுவோங்க, அதனால பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அனன்ய பிரயோஜனராய் நின்று கைங்கரியம் செய்யுங்கள் அப்படிங்கறதை சாதிக்கிறார். சர்வேஸ்வரனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து சர்வ சமாசனிய நாகைக்காக திருக்கண்ணபுரத்திலே எழுந்துருள் இருந்த உனக்கு அனன்ய பிரயோஜனராய் கொண்டு அடிவை செய்யுங்கள் என்கிறார். இங்க ரெண்டு விஷயம் எம்பெருமானுக்கு, மூணு விஷயம் சொல்றேன். ஒன்னு சர்வேஸ்வரன், ரெண்டாவது அயர்வரும் அமரர்கள் அதிபதி, மூணாவது நாம் அவனை ஆசிரிக்க வேண்டும் என்பதற்காக திருக்கண்ணபுரத்திலே எழுந்துருளி இருந்தவன் அப்படின்னு. இதுல சர்வேஸ்வரன் அப்படிங்கிற இந்த பாட்டுல எங்க தெரியுதுன்னு கேட்டனா, அண்டவானன் அமரர் பெருமானையே, அண்டவானன்னா பிரம்மாண்டங்களை எல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க சர்வத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அண்டங்களுக்கு லீலா விபூதிக்கு நிர்வாகன் அர்த்தம். அமரர் பெருமான் அப்படின்னா நித்திய சூரியர்களுக்கு நாயகன் அப்படின்னு சொன்னபடினால அந்த நித்திய விபூதிக்கு நாயகனா இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதனால சர்வேஸ்வரனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய், அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக திருக்கணபுரத்துக்கு வந்திருக்கான் மூணாவது. ஏன்னா சர்வேஸ்வரனாகவும் தித்திசூரிய நாயகனாக இருக்கிறவன் நம்முடைய கைந்தரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக இங்க திருக்கணபுரத்துல வந்து இருக்கும் பொழுது அப்ப அவனுக்கு அனன்ய பிரயோஜனராய் கைங்கரியம் செய்யுங்கள் அப்படிங்கிறது மூணாவது. அப்படி அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து சர்வ சமாசிரியின் நாகைக்காக திருக்கண்ணபுரத்திலே எழுந்திருளி இருந்தவன். தொண்டர் நுந்தம் துயர்போக நீர தொண்டர், தொண்டர்களே பகவத் கைங்கரியம் செய்வதில் ஆசையுடன் இருக்கும் தொண்டர்களே, நுந்தம் துயர் போக உங்களுடைய சம்சார துக்கங்கள் எல்லாம் போகும்படியாக நீர் ஏகமாய் விடால் அரண்ய பிரயோஜனாய் கைங்கரியத்தை விடாதபடியாக விண்டு வாடா மலரிட்டு, விண்டு மலர்ந்து வாடா வாடாமல் இருக்கிற மலரிட்டு புஷ்பங்களை சமர்ப்பித்து, அந்த புஷ்பங்கள் மலராத புஷ்பங்களா இருந்தா சுவாரஸ்யம் இல்லை, வாடின புஷ்பமா இருந்தாலும் சுவாரஸ்யம் இல்லை, மலர்ந்து இருக்கணும் வாடாம இருக்கணும். அன்னைக்கு மலர்ந்து வாடாமல் இருந்த புஷ்பம்னா உண்மையிலேயே அழகா இருக்கும். அதனால விண்டு வாடா மலர்ந்து இருக்கணும் ஆனால் வாடாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட மலரிட்டு மலர்களை சமர்ப்பித்து நீர் இறைஞ்சுவின் நீங்கள் ஆராதியுங்கள் எம்பெருமானை. வண்டு வாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரம், போன பாட்டுல வெள்ளி இது சொன்ன நல்லி சேரும் வயல்னு, இப்போ பொழில் சொல்ற அந்த பொழில வண்டுகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கான். அதனால வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து அண்டவானன் அமர பெருமானையே. இந்த இடத்துல நீர் இறைஞ்சுவின் அப்படிங்கிறச்ச அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் இறைஞ்சுவின் அப்படின்னா அவனை ஆசிரியங்கள் அர்த்தம். இந்த நீங்கள்ங்கிறது முன்னாடி வந்துருது. தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் இயக்கமாய், நீங்கள் அவிச்சின்னமாக விண்டு வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுவேன், நீங்களாக அவனை பிரார்த்திங்கள். ரெண்டு இடத்துல நீர் நீர்னு வந்திருக்கு. தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் இயக்கமாய், விண்டு வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுவேன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் அழகா சாதிக்கிறார். ரெண்டாவது நீர் இருக்குள்ளோ அதுக்கு நீங்களாக அப்படின்னு அர்த்தம். முதல் நீருக்கு நீங்கள் அர்த்தம், தொண்டர்களே நீங்கள் நீங்களாக இருந்து இறைஞ்சுமின் எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதே நீங்கள் நீங்களாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நாம் யார் அப்படின்னா பகவத் தாசர்கள். அப்ப தாசர்களாக இருந்து கொண்டு நம்மளா பகவத் தாசர்கள், அதனால்தான் கைங்கரியம் பண்றோம். ஆனால் சில சமயம் கைங்கரியம் பண்ணும்போது என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா, தாசர்கள்ங்கிறதுக்கு நான் தானே கைங்கரியம் பண்றேன், நான் தானே பெரியவங்கிற எண்ணம் எல்லாம் வந்துருது அப்படிலாம் இல்லாமல் அந்த கைங்கரிய பாவத்திலே நிலை பெற்று கைங்கரியமே உங்களுக்கு சுரூப பிராத்த புருஷார்த்தம் என்று ரசிக்கும்படி உங்களுடைய சேஷத்தத்தை அனுசந்தித்துக் கொண்டு ஆராதி உங்கள் அப்படின்னு தப்பி சொல்ற சாக்ஷா சுவாமி. கைங்கரியம் கிடைப்பது நமக்கு ஸ்வரூப பிராப்தமான புருஷார்த்தம். கைங்கரியம் கிடைச்சுட்டா அதுலயே ஒரு பெருமை அப்படின்னு வந்து முடியும். அந்த பெருமை எல்லாம் விட்டு விட்டு பெருமானுக்கு தாசன் அப்படிங்கிற நினைவை மறக்காமல் கைங்கரியம் சுரூப பிராப்தமான புருஷார்த்தம் அப்படிங்கறதை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானுக்கு வேலைக்காரனாக தாசனாக இருந்து கொண்டு அந்த எம்பெருமானுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணுங்கள், அப்படி ஆராதியுங்கள். அதனால இந்த துயர் போக நீங்கள் நீங்களாக இருந்து கொண்டு இறைஞ்சுவேன், நீங்கள் நீங்களாக இருங்கள். கைங்கரியம் கிடைச்சவனே வேற ஒரு ஆளா மாறிட வேண்டாம். அதாவது நாம் கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கும் போது தாசனாக இருந்தா கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆனா கைங்கரியம் பண்ணும்போது அந்த தாசவா அவன் மறந்து பெருமை அப்படிங்கிறது தோன்றது. அப்படி இல்லாமல் கைங்கரியம் பண்றது என்ன பாவம் இருக்கோ அதே பாவத்தையே தொடர்ந்து வைத்துக் கொண்டு அந்த தாச பாவத்திலே ரசிகர்களாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு வேத வாக்கியம் ஒண்ணு சாதிக்கிறார். யோகமஸ்மி சசனியரே இன்னுமா போரே அப்படின்னு, யோகமஸ்மி சசனியரே, நான் யாராக இருக்கிறேனோ அந்த மாதிரியே இருந்து கொண்டு நான் யாகம் பண்ணிக்கிறேன். அப்ப யோகம் அஸ்தி, நான் எப்படியாக இருக்கிறேனோ சசன் அப்படியாகவே நான் இருந்து கொண்டு எதே யாகம் பண்ணிக்கிறேன். அதாவது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணும் போது நான் என் நினைவை மறக்காமல் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஆராதனை ஏன் பண்றேன்? பெருமாளுக்கு நான் தாசன்கு அப்படின்னா நான் ஆராதனை பண்றேன். அப்ப தாசன்கு அந்த நிலையை மறக்காமல் இருந்து கொண்டு நான் ஆராதனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது வேற வாக்கியத்துல அர்த்தம். இது வந்து பராசர பெற்ற ஒரு ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க. அப்படின்னு வரும். அப்ப ஸ்ரீரங்கநாதனுக்கு நான் கைங்கரியம் வந்து சுபாவதாசியன யோகம் அஸ்மி, சுவாவமாக எம்பெருமானுக்கு தாசனாக அப்படின்னு ஒரு நிலை ஒன்று கொள்ளும். அந்த நிலையை மறக்காமல் அந்த நிலையிலே இருந்து கொண்டு நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறேன் அப்படின்னா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அது வேதம் சொன்ன அர்த்தம், அதை ஆழ்வார் விவக்சிக்கிறார், அது பராசர பட்ட சொன்ன அர்த்தம், அதை சாக்ஷாத் சுவாமி இங்கு சாதிக்கிறார். நீர் நீர் ரெண்டு தடவை போட்டுபடினாலே நீங்கள் நீங்களாக இருந்து கொண்டு ஆசிரியங்கள் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பலனாகத்தான் இந்த அனன்ய பிரயோஜன நீர் வேகமாய் அப்படின்னு அனன்ய பிரயோஜனாக அர்த்தம். இதனாலே நமக்கு திடமாக கிடைக்கிறது, இப்படி சொன்னபடினாலே திடமாக கிடைக்கிறது அப்படின்னாச்சு. இப்போ இதுல திரவிடப்பட்ட தாத்பரியத்தினாவளி ஸ்லோகம். சர்வஸ்ரேஷ்ட்யாத் ஸ்வகீயைரபி ஜகதவனாத் அண்டஷண்டாதிபத்யாத் நீலாயாவல்லபத்வாத் அமிர்தவிதரணாத் பக்தசுஸ்னிக்தபாவாத் தாசானாம் சத்யபாவாத் அதிசுஜனதையா அதோ ஜகத்காரணத்வாத் ஸ்ரீமான் வேளா பிரதீக்ஷா பவபயஹரணே சேத்யபானிச்சதாரிஹி. ஸ்ரீமானான எம்பெருமான் வேளா பிரதீக்ஷா, வேலையை எதிர்பார்க்கிறான். தமிழ் வேலை ரெண்டா அந்த பிரியலை, வேலைனா சமயம்னு அர்த்தம். சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு, நமக்கு மோட்சம் தருவதற்கான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு எப்பொழுது நமக்கு சரீரம் முடிய போகிறதோ, எப்பொழுது மோட்சம் கொடுத்து அவனை கூட்டிக் கொள்ள போகிறோமோ என்பதாக பெருமான் காத்து கொண்டிருக்கிறாங்கிற விஷயம். பவ பயஹரணே, சம்சாரமாகிற பயத்தை போக்குவதில் எம்பெருமான் அதற்கான சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். இத முதல் பாசுரத்திலே சர்வஸ்ரேஷ்டியாது, எல்லா விதத்திலும் எல்லாரை காட்டிலும் சிரேஷ்டமாக பெரியவனாக எம்பெருமான் இருக்கிறான். ஸ்வரூப ரூப குண விபூதிகள் எல்லாவற்றாலும் பெரியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற முதல் பாசுரத்திலே மாலை நன்னே தொழுதெடுவினோ வினைகட காலை மாலை கமலமலரிட்டு நீர் அப்படின்னு சொல்லச்ச மால் அப்படிங்கிற விஷயம் இருக்கொள்ளும். அதனாலே மிகவும் பெரியவன் அப்படிங்கிற அர்த்தம் கூட அதுக்கு இருக்கு. சர்வசிரேஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் வந்து ஆசிரியத்து அவனுக்கு கங்கேரியம் செய்து உகக்கறையணும். ஏன்னா நமக்கு மோட்சம் தருகிறேன் சொல்றவன் அவன் தான், அப்படிப்பட்ட சிரேஷ்ட பாவம் உடையவன் அப்படின்னு தெரியும். ஜெகதவநாத், ரெண்டாவது ஜெகத லோகத்தை எல்லாம் அவநாத் ரட்சிக்கும் போது ஸ்வகீயைஹி, தன்னை சேர்ந்த வஸ்துக்களாலே உலகத்தை எல்லாம் ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். இது திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுதெழுமினோ தொண்டரே அப்படின்னு நாம் எல்லாம் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் போய் தொழ வேணும் என்னால் அதற்காக எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான். ரட்சிக்கும் போது தன்னுடைய தன்னை சேர்ந்த திவ்ய தேசம் உதாரணத்தை கொண்டு திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்தில இருக்கக்கூடிய திருமேனி அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியவரர்கள் இவர்களை எல்லாம் விட்டு நம்முடைய சம்சார தாப்பத்தை போக்கி நம் கைங்கரியத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல திருக்கண்ணபுரத்தை எம்பெருமானையும் உள்ளின்னு சொல்லாமல் திருக்கண்ணபுரம் உள்ளி அப்படின்னு ஊரையும் சொல்லி அவனுடைய திருவடிகள் கள்ளவிழும் மலரிட்டு நீர் இஞ்சுமின் அப்படின்னு சொல்லி வெள்ளியே இந்த மதில் சொல் திருக்கண்ணபுரம் உள்ளி நானும் தொழுது வினோ தொண்டரே எம்பெருமானுடைய திருவடியில் முதல் பாசத்தை சொன்னாரியா. ஆனால் திருக்கண்ணபுரம்ங்கிற திவ்ய தேசம் அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய நல்ல பரிசரங்கள் அந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி அந்த திருவடி இதையெல்லாம் வைத்துதான் எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய காலத்துல இப்ப இந்த சமயத்துல அதாவது மோட்சம் போகும் வரை இருக்கக்கூடிய காலத்துல அதனால்தான் சுகீயிருப்பி ஜெகதவனால் தன்னை சேர்ந்த பொருள்களை கொண்டு உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான், உத்தியோகம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த விஷயம் அண்ட சண்டாதிபத்தியாது அண்ட கூட்டங்கள் அதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கான். எத்தனையோ அந்த அண்டவான்னு சொன்னார் இல்லையோ அதுல வண்டுபாடு பொயிற்சு திருக்கண்ணபுரத்து அண்டவாணன் அப்படின்னு அண்டங்களை எல்லாம் நிர்வாகம் செய்பவன் அப்படிங்கிற அப்படின்னால அதைத்தான் அண்ட சண்ட ஆதிபத்தியாது அண்ட கூட்டங்களுக்கு அதிபதியாகி அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அப்படின்னு இருக்கோ இல்லையோ அதுதான் அண்ட சண்ட ஆதிபத்தியம்னு சொல்ற. இந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களாலே எம்பெருமான் நாம் ஆசிரியக்கப்படுபவனாக இங்கே எழுந்துள்ளி இருக்கான். அவனை ஆசிரியத்து அவனை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியம் செய்து இங்கே இருந்த காலத்தை நாம் கழித்து வேளா பிரதீட்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக காத்து கொண்டிருக்கான் என்கிற நிறைவிலே நாம் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.